तस्य वाग्गुर्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये. वीथीषुरङ्गनगरे कृतसङ्क्रमौतौ विष्णोत्सवेषु विधिवासवसेवितेषु विद्याविनीतजनता विहितानुसारौ वेदान्तसूरिकरणौ शरणं प्रपद्ये. अपि निखिललोकसुचरितमुष्टिं धयदुरितमूर्च्छनाजुष्टं सञ्जीवयतु दये माम् अञ्जनगिरिनाथरञ्जनी भवति. சுவாமி தேசிகன் தயா சதகத்துல ரெண்டாவது தசகத்துல இது ரெண்டாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலையும் தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்றார். இதுக்கு முன் ஸ்லோகத்துல தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த தயாதேவி தான் எம்பெருமானுடைய எல்லா குணங்களுக்கும் முதற்பட்டவளாக அக்ர பகிஷியாக விளங்குகிறாள் என்பதை அருளி செய்தார். அதோடு மாத்திரமில்ல, அப்பேற்பட்ட தயாதேவியினிடத்துல சரணமாக அடைகிறேன் என்றும் விண்ணப்பம் பண்ணார். அந்த தயாதேவியினிடத்துல இந்த சரணம் அடைந்த உடனே தயாதேவி பார்த்து கேட்கிறாளாம், சுவாமி தேசிகனை பார்த்து, என்னிடத்துல நேர் சரணாகதி பண்ற, என்னிடத்துல சரணாகதி பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனமா, பரம பிரயோஜனமே சீனிவாசனை எனக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக வைக்கிறது தானே பிரயோஜனம், அதுக்காக தான் உன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன். இத சுவாமி சொல்ற. அதுக்கு பதில் சொல்ற, நான் எப்படிப்பா உனக்காக நான் சீனிவாசன் இடத்துல பறிய முடியும், இது எவ்வளவோ பாப்பம் பண்ணிருக்க மாதிரி இருக்கு, அந்த பெரிய பாப்பம்லாம் பண்ணிட்டு அதுக்காக சிபாரிசு சொல்லணும்னு சொன்னாக்கா அது சாத்தியமாகுமா, இந்த மாதிரி கேட்கிறாளாம். சாதாரணமாக நாம்ளே பார்த்துட்டு இருக்கோம், பசங்க எதனா ஒரு ரூபா ரெண்டு ரூபா எடுத்துன்னு போய் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது அப்படி அந்த மாதிரி எதனா கேட்காத நம்ம கேட்காத பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு ஒன்றும் பெரிய சிக்ஷ கிடையாது, அதை ஒன்றும் அம்மா சொல்ல மாட்டான். இதுவே பீரோலேருந்து 10,000 ரூபாய் எடுத்தும் போயிட்டு கண்ணா பின்னான்னு செலவு வச்சிருத்தோம்னாக்க இந்த பசங்களை இவன் பண்ண பெரிய தப்ப எப்படி அம்மா மறை அம்மாவால் மறைச்சி அப்பாவை கோச்சிக்காதபடி பண்ண முடியும், அந்த மாதிரி நீ அதாவது இந்த இடத்துல இருக்க எதிரே இருக்கிற சுவாமி தேசிகனை பார்த்து சொல்ற. சுவாமி தேசிகன் உபலட்சணம், தேசிகன் ஒரு தப்பும் பண்ணாத வரவ, ஆனா நம்மள மாதிரி இருக்கவாள தான் மனசுல நினைச்சுண்டு இந்த ஸ்தோத்திரத்தையே பண்ணிருக்க. நீங்கெல்லாம் பண்ணிருக்கிறதோ பெரிய பெரிய குற்றங்கள், அந்த பெரிய பெரிய குற்றங்கள்ல பண்ணிருக்கிற நீங்க உங்களை எடுத்தும் போய் பெருமாளிடத்துல போய் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நான் எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படி நான் சொன்னாதான் கேட்பாரா, இது தயாதேவி திருப்பி கேட்கிறாராம். அதுக்கு சுவாமி தேசிகன் கன்ஃபஸ் பண்ணிக்கிறேன், நீ சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான், நான் நிறைய தப்பு தான் பண்ணிருக்கேன் அப்படின்ற, என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்கேன்றத சுவாமி ஆரம்பிக்கிறேன். அப்படி நிகிலலோக சுசரிதமுஷ்டிந்தயதுரிதமோர்ச்சனாஜுஷ்டம், நான் கொஞ்சம் நஞ்சம் தப்பு பண்ணல, நான் கொஞ்சம் நஞ்சம் பாப்பம் பண்ணல, இது நான் சாதாரண வெறுமை இருக்கச்சே தப்பு பாப்பம் பண்ணிருக்கேன், கோபத்துல இருக்கச்சே பாப்பம் பண்ணிருக்கேன், வெறுப்புல இருக்கச்சே பாப்பம் பண்ணிருக்கேன், தெரிஞ்சு பாப்பம் பண்ணிருக்கேன், தெரியாமல் பாப்பம் பண்ணிருக்கேன், இப்படி எத்தனை எத்தனையோ பாப்பங்களை நான் பண்ணிருக்கேன் என்றார். என்ன வெறுமை இருக்கச்சே கூட நம்ம தப்பு பண்ணுவோமா? ஆமா, கட்டாயம் வெறுமை இருக்கச்சேயும் நாம தப்பு பண்றோம் பாப்பம் பண்றோம். நாம இங்கேனா உட்காந்துருக்கோம், உட்காந்துருக்கிற இடத்துல எத்தனையோ புழு பூச்சி எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அது மேல நம்ம உட்காந்துக்கிறோம், இது நம்ம ஆகையில அதுக்கு ஏதோ வருது, ஒரு பிராணி ஹிம்சை ஆயிடுறது, ஆகையெல்லாம் அது வருது, அதனால தப்பு. சரி, இது ஒரு பாப்போம் அப்படின்னா, இது போய் ஒரு பெரிய பாப்பமா, இது தெரியாத செய்யற பாப்பம் தானே, தெரிஞ்சு பாப்பம் ஒண்ணு இருக்கான்னு நான் வெறுமை எடுத்து நாம பண்ணுவோமா அப்படின்னா, கண்ணா பின்னா எதை எதையோ நாம பார்த்துட்டு இருக்கோம், எதை எதையோ சாப்பிட்றோம் நம்ம, இதெல்லாம் ஒரு பாப்ப காரியம் தான். ஆகையால இது வெறுமை இருக்கச்சே நாம பண்ற பாப்பம், இது சாதாரணமா இருக்கச்சே பாப்பம், கோபத்துல இருக்கச்சே பார்ப்போம். நாம கோப குருதோகன்யா குரு நபி அப்படின்னு வாக்கியம், ஒருத்தனை கோபம் வந்துடுத்துனாக்கா ஆச்சாரியனாகவே இருந்தா கூட அவரிடத்திலேயே கூட அபச்சாரப்படுற மாதிரி ஆயிடுவானோ, அந்த கோபம்ன்றது மனுஷனை ஒண்ணும் இல்லாத பண்ணிடுமா அது. ஆகையால கோபம் கடைசியில ஏதோ நான் கோபத்துல சொல்லிட்டேன் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் கோபத்துல பண்ணிட்டேன் க்ஷமிச்சுக்கணும்னு சொன்னா ஒத்துப்பாளா முடியாது. அப்போ கோபத்துல பண்றதும் தப்பு தப்பு தான். ஆகையால கோபத்துலயும் தப்பு பண்ணிருக்கோம். வெறுப்புல இருக்கச்சே பண்ற பாப்போம். வெறுப்பு என்ன மாதிரி வெறுப்பு அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு பரீட்சையில பாஸ் பண்ணணும், இந்த பரீட்சையில பாஸ் பண்றதுக்கோசரம் ஏதோ சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறது, ஒரு மாசம் ஒரு மண்டலம் சக்கரத்தாழ்வார் பிரதட்சணம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம். இப்படி பண்ண பிற்பாடு அந்த குழந்தைக்கு ரிசல்ட் சரியா வராது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வெறுப்பு கோபம். இதனால என்ன பண்றோம் அப்படின்னா, எத்தனை நாள் எந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு கண்ணு தெரியலப்பா அப்படின்னு பெருமாளை சொல்றது. அதே மாதிரி இன்னும் சில சமயங்கள்ல லௌகிக்காள் அவள்லாம் வைதிக கர்மாக்கு யாரையானா கூட்டிருப்பா, அந்த கூப்பிட்டாக்கா அவ பாவம் கொஞ்சம் நாள் கழிச்சியோ எதனா பண்றாள்னாக்கா, அவ வரத்துக்குள்ள வைதிகாலே இப்படிதான் எப்பவும் டைமே கீப் அப் பண்ண மாட்டா, இந்த மாதிரி ஏதோ அவளை எவ்வளவு வெய்யணுமோ அவ்வளவு சொல்லணுமோ மொத்தத்தையும் சொல்லிவிடுறது. இது மொத்தம் இது வெறுப்புல இருக்கச்சே பண்ற பாப்போம், தெரிஞ்சு பண்ற பாப்போம், தெரியாத பண்ற பாப்போம், தெரியாத பண்ற பாப்பத்துல பாக்குறோம். இப்ப நம்ம மாம்பழம் திருத்துறோம், கத்திரிக்காய் திருத்துறோம், இது அருவாமனையில் வச்சு திருத்தின உடனே என்னென்ன பக்கம் பார்த்துமான பாதிப்புழு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பாதிப்புழு இருக்கு, இது பாப்போம் நாம பண்ற பாப்போம். இப்படி எத்தனை எத்தனையோ பாப்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இப்படிப்பட்ட பாப்பங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கோன்னா தான் இருக்கேன், வாஸ்தவம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அதுக்கு மேல இன்னொரு விஷயத்தையும் சொல்ற, லோகத்துல பாருங்க, ஒரு மனுஷனை நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லணும். நல்லவன்னாக்க யாரு நல்லவன்னு சொல்றோம், கெட்டவன்னாக்க யாரை கெட்டவன் சொல்றோம். என்ன பெரிய பணக்காரனா இருக்கிறதுனாலயோ இல்ல பெரிய படிச்சவனா இருக்கிறதுனாலயோ அவன் நல்லவனோ கெட்டவனோ சொல்றது இல்ல, அவன் பணமோ காசோ படிப்போ ஏதோ ஏதோனா இருந்துட்டு போட்டோம். அவனிடத்துல இருக்கிற பண்புகளை கொண்டுதான் நல்லவன் கெட்டவன் சொல்லி சொல்றோம். அந்த பண்புகள்னு பார்த்தோம்னாக்க குணங்கள், நல்ல குணங்கள் இருந்ததுன்னாக்க தய வாத்சல்யம் இந்த மாதிரி சௌலபியம் இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் இருந்ததுன்னாக்க அவனை நல்லவன் சொல்றோம், கெட்ட குணங்கள் இருந்ததுன்னாக்க கெட்டவன் சொல்றோம். இதுதான், நல்லவனிடத்துலயும் கெட்ட குணங்கள் இருக்கும், கெட்டவனிடத்துலயும் நல்ல குணங்கள் இருக்கும். அப்போ இது ஒரு மிக்சர் தான், இது ஒரு கலப்பு தான். ஒவ்வொருத்தருக்கும் லோகத்துல எவ்வளவுதான் நிந்திக்கப்படுபவனாக இருந்திருக்கவனாக இருந்தா கூட அவனிடத்துலயும் ஒரு ஈரம் ஒரு தய ஒரு மூலையில உட்காணம்தான் இருக்கும். அது இப்ப நல்லவனிடத்திலயும் இருக்கு, கெட்டவனிடத்திலயும் இருக்கு தீய குணங்கள், நற்பண்புகளும் ரெண்டு பேர் இடத்துலயும் இருக்கு. அப்போ யார நல்லவன்னு சொல்றது, யார கெட்டவன்னு சொல்றது, இது ஒரு கேள்வி. இதுக்கு பதில், எந்த பண்புகள் அதிகமாக விஞ்சி நிக்கிறதோ அந்த பண்புகளை கொண்டு அவனை நல்லவன் கெட்டவன் சொல்லணும் அப்படின்றது. நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நிறைய இருந்ததுன்னாக்க அவனை நல்லவன் சொல்றோம், கெட்ட குணங்கள் நிறைய இருந்ததுன்னாக்க அவனை கெட்டவன் சொல்லி சொல்றோம். இது சாதாரணமாக இருந்துருக்கு. நாம பாக்குறோம் ஒரு நல்ல உதாரமான மனுஷன்தான், நன்னா கொடுக்கறதாக அந்த சுவாவம் கொள்ளல் வள்ளல் தன்மைன்றது அவனுக்கு இருக்கு. அப்படி இருந்தா கூட அவன் கொடுக்கறதுக்கு முன்ன எவ்வளவு நம்மள வெய்யணுமோ எவ்வளவு வசைப்பாடணுமோ அவ்வளவும் சொல்லிட்டு இந்த ஹேட்டும்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன தோணும், இத வாங்கிக்கிறதுக்கு இவ்வளவு வார்த்தை நாம கேட்டுக்கணுமா, அத்த காட்டிலும் வாங்கிக்காதே இருக்கலாம் அப்படின்னு தோன்றது. இப்போ அவனிடத்துல இருக்கிற ஔதாரியம்ன்ற நல்ல பண்பு இருக்கு பாருங்கோ, இந்த கோபத்துல வெய்யறதுன்ற ஒரு பண்புனால அது மூடி மறைஞ்சு போயிடுறது. அவன் கோபக்காரன்றது ஒண்ணுதான் நினைச்சு நிக்கிறதே தவிர அந்த நல்ல பண்பு அவனிடத்துல போயிடுறது. ஆகையால எந்த இடத்துல ஒரு நல்லது இருந்துருக்கோ அத்தான் நாம எடுத்துக்கணும், எது நிறைய இருக்கோ அதை தான் நாம எடுத்துக்கணும், அதை கொண்டுதான் நல்லவன் கெட்டவன் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னா. இங்க பட்டருடைய ஒரு சீகுக்தியினுடைய அழக பார்க்கணும். பட்டர் சொல்ற சிவிகுண்ட ஸ்தவத்துல யத் பிரம்ம கல்பனயதானுபவேப்யநாஸ்யம் தத்கில் பீஷம் ஸ்ருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் க்ஷாம்யஸ்யஹோ ததபிசம்பி விராம மாத்ராத். எம்பெருமானை பார்த்து பட்டர் அருளி செய்யற, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் இருக்குப்பா. இந்த சாமர்த்தியம்னு சொன்னவொடனே பெருமாள் கூட ஒரு குதூகலம் வந்துடுறது. அப்பா உம்மிடத்துல பெரிய சாமர்த்தியம் இருக்க, என்ன சாமர்த்தியம் இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுமே. இந்த நாம் பண்ற பாப்பம்லாம் இருக்க, இந்த பாப்பெல்லாம் அனுபவிச்சு தான் போகணும். நான் புக்தன் க்ஷீயத்தை கர்மா கல்பகோட்டி சதகிரதி, எத்தனை நாள் ஆனாலும் அது வரிசை வரிசையா அந்த பாப்பத்துக்கு பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி சொல்லிச்சு எனக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் இருக்கு. இந்த சாமர்த்தியம் என்னன்னு கேட்டாக்க, பிரம்மகோட்டி பிரம்ம கல்பநீயதானுபவேபி அநாசியம் தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே. ஒரு பாபம் பண்ணுமானாக்க அந்த பாபத்துக்கு பலன், அந்த பாபத்துக்கு பலன் பல பிரகாரமாக இருந்துருக்கும். பிறன்மனை புகுவது அப்படின்றது ஒரு பெரிய பாபம். அந்த பிரத்யார் மனைவியினிடத்துல ஒரு தவறான ஒரு எண்ணத்தோட நாம நடந்துட்டோமானாக்க அதுக்கு பலன் என்ன சொல்றது, அதுக்கு பலன் யமலோகத்துல போய் அங்க ஒரு பிரதிமை, அதே பெண்ணனுடைய பிரதிமையே இருக்குமா, அந்த பிரதிமை அப்படியே, அதாவது இது மெட்டல்ல பண்ணது இரும்புல பண்ணது, அது அப்படியே சக்கச்சவேல்னு நெருப்பு அப்படியே நெருப்பால இருக்குமா, அது அத்தை கட்டிக்க சொல்லி சொல்லுவானா, இது வேணும்னு ஆசைப்பட்டே இல்லடா இதை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவானா யமலோகத்துல. இது நான் சொல்ல, இது திருமங்கையாழ்வார் அவருடைய பாசுரத்துல சொல்ற விஷயம். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு பலன் இருந்துருக்கு. இந்த மாதிரி அது பல நாட்கள் அனுபவிக்கணும் தான் சொல்லிருக்கு. எனக்கு இதுல நாம சாதாரணமா நம்மளுடைய வருஷம் 365 நாள்னு சொல்லி சொல்றோம். இந்த 365 நாள்ல வரைச்சே தேவமானத்துல கணக்கு போட்டோம்னாக்கா நம்மளுடைய ஒரு வருஷம் அவர்களுக்கு ஒரு நாள், அதாவது நாள்ல 6 மாசம்ன்றது இது வந்து பகல், இன்னொரு 6 மாசம்ன்றது தட்சிணாயனன்ற 6 மாசம்ன்றது இரவு அப்படின்னு அவளுக்கு சொல்றோம். இதை காட்டுல இன்னும் அதிகமா இருக்கும் பிரம்மமானத்துல. இந்த பிரம்மமானத்துல கோடி வருஷம் கண்டினியூஸா அனுபவிச்சா கூட போக்கடிக்க முடியாதது எவ்வளவு பாப்பம் இருக்கோ அவ்வளவு பாப்பத்தை அரக்ஷணத்துல எனக்கு பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய சாமர்த்தியம். இத்த சொல்ற யத் பிரம்ம கல்ப நியதானுபவே ப்யநாஸ்யம் தத் கில்பிஷம் ஸ்ருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே. அந்த கில்பிஷம்னா பாப்பம், அந்த பாப்பத்தை இது ஜந்துன்ற தன்னை சொல்லிக்கிட்டே ஒரு ஜந்துவா தான் சொல்லிக்க முடியும். இஹ க்ஷணார்த்தே ஸ்ருஜதி, அரக்ஷணத்துல அது உற்பத்தி பண்ணிடுறதாம். ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம். இது ஒரு ஜென்மாவில ஒரு அரக்ஷணம் பண்ற காரியம். இது இத்தனை நாள் வரைக்கும் எத்தனை ஜென்மா எடுத்திருக்கணும், அதுல எத்தனை க்ஷணம் இருந்துட்டு இருக்கோ, அத்தனை க்ஷணத்துல பண்ணிருக்கிற பாபத்தை நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்கன்னார். அவரால் கணக்கு போடுறதுக்கு முடியல, அசங்கியமா இருக்கு. பாப்பா அவ்வளவு பாபம் பண்ணிருந்தா கூட அஹோன்னு சொல்றாரு, அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அத்தையும் மன்னிச்சு விட்டு வர்றாராம். எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னா, நிஷ்காரணமா பெருமாள் மன்னிக்க மாட்டேன். எதனா ஒரு விறகு கொண்டுதான், எதனா ஒரு காரணத்தை கொண்டுதான் பெருமாள் மன்னிக்கிறார். பெருமாள் இடத்துல இயற்கையாகவே காரண்யம்ன்ற குணம் இருந்தா கூட அவருக்கு வைஷம்ய நைர்கரண்யம் வரக்கூடாதுன்றதுக்காக, எப்படாப்பா இவன் கை தூக்கி நம்ம பிரணாமம் பண்ண போறான், எப்போ நம்மளிடத்துல சரணாகதி பண்ண போறான் அப்படின்றத ஒன்னு பார்த்துட்டுதான் பண்ணுது. அப்ப சொல்றான், ததபிசந்தி விராம மாத்ராது, இனிமேல் என்னால தப்பு காரியம் பண்றதுக்கு சக்தி இல்ல, ஆகையால பண்ணல அப்படின்னு சொன்னாலே அதுக்கே பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மொத்த பாபத்தையும் போக்கடிச்சிருவேறாம். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு பாபங்களுடைய ஒரு வருஷக்கிரமம். அந்த மாதிரி ஒருத்தனை நல்லவன்னு கெட்டவன்னு சொல்லச்சு, நாம எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கோம், எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம், எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கோம், எவ்வளவு கெட்ட காரியம்ன்றத பாக்கணும். இதையும் தேசிக்கணும் ஒரு கம்பேர் பண்ற. அதுக்கு முன்ன ஆளவந்தார் பண்றத பாப்போம். நனிந்திதங்கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ யன்னமயாவ்யதாயி சோஹம் விபாகாவசரே முகுந்த க்ரந்தாமி சம்ப்ரத்யகதி தவாக்ரே. இன்னைக்கு என்னமோ ஆளவந்தார் தன்னை பார்த்து சொல்லிக்கிற, இன்னைக்கு என்னமோ உன் எதிர நல்ல பயனாட்டம் வந்து நிக்கிறேன், என்னை பார்த்து கதறேன் நான். ஆனா நேத்தி வரைக்கும் நான் எப்படி இருந்தவன் தெரியுமா? நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே, உலகத்தாராலே இழிவாக சொல்லப்பட்ட செயல்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் நான் செய்யாதது கிடையாது. நான் நிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே, நான் செய்யாத நிந்திதம் கர்மான்றது எதுவுமே கிடையாது, இழி செயல் எதுவுமே கிடையாது, அத்தனை இழி செயலும் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, சஹஸ்ரசோ என்னமயாவ்யதாயி. சில இழி செயல சில சமயங்கள்ல மாத்திரம் நாம சொல்லுவோம் செய்வோம், ஆனா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, ஆயிரம் தடவை அந்த மாதிரி இழி செயல்களை நான் பண்ணினவனாக இருந்துருக்கேன். அப்படிப்பட்டவன் ஒரு எதிர்த்தா சுகிருத விசேஷத்தினால, சுகிருத விசேஷத்தினால ஒய்யதிர வந்து நின்றிருக்கேன். ஹே முகுந்தா, கிரந்தாமி சம்பிரத்யகதி ஸ்தவாக்ரே, வேற கதி இல்லாமல் ஒன்னெதிர அப்படியே கதறன் நானு, எனக்கு நீதான்ப்பா அனுகிரகம் பண்ணணும், வேற யார் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லி சொல்ற. பட்டரோ ஆளவந்தாரோ இவெல்லாம் தான் பண்ணின பாபத்துக்கு, அதாவது அவர்கள் எந்த பாபமும் பண்ணல, மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், அவர்கள் நம்மள மாதிரி இருக்கவால எடுத்துக்கிற, நாம போன பாப்பத்துக்கு ஒரு சொல்ற, அவாவா பண்ண பாப்பத்துக்கு தான் கம்பாரிசன் சொல்லிருக்க. ஆனா சுவாமி தேசிகன் அவர் எல்லாமே ஒரு பெரியவா போன வழியாவும் இருக்கும், ஆனா அதை காட்டிலும் புதுசாவும் இருக்கும். அந்த மாதிரி பண்றதுன்றது சுவாமி தேசிகனுடைய ஒரு பத்தி வழி. அந்த வழியில ஆச்சரியமா சொல்ற தயாதேவி கேட்ட கேள்விக்கு, நீ இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கே அப்படின்னா, ஆமா அவ்வளவு பாப்பம் பண்ணிருக்க, எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்க நானே சொல்றேன் கேளு, எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நிகிலோக சுச்சரித முட்டிந்த மூர்ச்சனாஜுஷ்டம், நிகிலோக சுச்சரித முட்டிந்தயதுரிதம். ஒரு உருவகப்படுத்தி பாருங்க, லோகத்துல புண்ணியங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க, பாப்பத்தெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த புண்ணியன்றது என்ன அப்படின்னா, இந்த புண்ணியம் இது கொஞ்சம் நாம் பண்ற புண்ணியம் மாத்திரம் எடுத்துக்க வேண்டாம், லோகத்துல இருக்கிற அத்தனை ஜந்துக்களும் பண்ற புண்ணியங்கள் மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஓ, இவ்வளவு பேருடைய புண்ணியமும் வேணுமா, சரி அப்படின்னா அந்த புண்ணியம் மொத்தத்தையும் பார்த்தா அது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி ஆயிடுதான். நிகில லோக சுசரித, இந்த புண்ணியமாகிற ஒரு சமுத்திரம் இருக்க, இந்த சமுத்திரம் மொத்தத்தையுமே கையால, அதாவது உள்ளங்கையால எடுத்து சாப்பிட்டாக்க, அகத்திய மகரிஷி சமுத்திரம் மொத்தத்தையும் ஒரு வாட்டி ஆச்சமனம் பண்ணியே அதை மொத்தத்தையும் தண்ணி இல்லாதபடி வெத்தடிச்சுட்டார். அந்த மாதிரி நாம் பண்ணிருக்கிற பாபம் இருக்கு பாருங்கோ, இந்த பாபத்தை அதன் பக்கத்துல கொண்டு வச்சமானாக்க, இவ்வளவு புண்ணியமும் சமுத்திரம் இருந்தாக்க, சமுத்திர ஜலம் மொத்தம் உள்ளங்கையால எடுத்தாக்க எப்படி போயிடுமோ அந்த மாதிரி போயிடுமா, அவ்வளவு பாப்பம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னார். புண்ணிய பாப்பம் ரெண்டுமே என்ன பண்ணோம்னா, இது புண்ணியம் கிரெடிட் பேலன்ஸ்னா பாப்பம் டெபிட் பேலன்ஸ். இந்த கிரெடிட்டும் டெபிட்டும் இது வந்து தனியா இது போகாது, தனித்தனி அக்கௌண்ட் கிடையாது, இது அப்பப்போ இது ஆஃப்செட் பண்ணிட்டு வரும். இது புண்ணியம் நிறைய பண்ணுவானாக்கா இந்த பாப்பம் வந்து பாப்பம் குறவா இருந்ததுனாக்கா கிரெடிட் பேலன்ஸ்ல அப்படியே மேல போயிட்டே இருந்துட்டு இருக்கோம். இது புண்ணியம் பண்ணிட்டு பெரிய பெரிய பெரிய பெரிய தப்பு காரியத்தை கணக்கு பாப்பத்தை கணக்கு நாம பண்ணுமானாக்க அந்த கிரெடிட் பேலன்ஸ் மொத்தம் இறங்கி போய் டெபிட் பேலன்ஸ்ல வந்துடும். இதுதான் சாதாரணமா நடக்கக்கூடியது புண்ணியம் பாப்பம்ன்றது. அதர்மஹா தர்ம நாசனஹா என்பதாக சொல்றது. நாம எவ்வளோ நல்ல காரியம் தர்ம காரியம் பண்ணிருந்தோமானா கூட கூடவே இந்த அதர்மம் இருக்கு பாருங்கோ, அதர்மம் நாம பண்ண தர்மத்தையே போக்கடிச்சதுதான். தர்மேண பாபமா பனுததி வேதம் சொல்றது, உபனிஷத்து சொல்றது, தர்மத்தினாலே பாபத்தை போக்கடிக்கப்படுகிறது அப்படின்னா. அப்போ எப்போ அப்படின்னா, தர்மம் நிறைய இருந்தாதான். அந்த தர்மத்தையே அழிச்சு விடுற மாதிரி இருந்ததுன்னாக்க அந்த தர்மத்தையும் அதர்மம் சாட்டுறதுதான். இது நாம கணக்கு இதுல ஒரு பெரிய விஷயத்த பார்க்கணும். பாபங்கள்ல பிரம்மவித அபச்சாரம்ன்றது இருக்கு பாருங்கோ, இந்த பிரம்மவித அபச்சாரம்ன்றது எல்லாத்தையும் முழுங்கக்கூடியதான். இது நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தோமோ அவ்வளவு புண்ணியத்தையும் இது முழுங்கிடும். வேதாத்தியனம் பண்ண வாழ்டத்துல, வேதாந்த சாஸ்திரம் வாசிச்ச வாழ்டத்துல எந்த காரணத்தை கொண்டும் நாம அபச்சாரப்படவே கூடாது. இது சாஸ்திர சித்தமான ஒரு விஷயம். காஞ்சிபுரத்துல பெருமாள் கோவில்னு சொல்லுவா, காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமின்னு சொல்லக்கூடிய நரசிம்ம தாத்தையாரி மகாதேசிகன் எழுந்திருந்த அவருடைய ஒரு பரமா அந்தரங்கமான சிஷ்யர், நாவல் பாக்கத்திலேயே எழுந்த ஐயா தேவநாதாச்சாரிய சுவாமின்னு சொல்லிட்டு, இவாளெல்லாம் நாம சேவிச்சமானாக்க 780 வருஷம் முன்ன சுவாமி தேசிகன் எழுந்தருள் இருந்த காலத்துல நாம்பளும் இல்லையே, தேசிகனை விபவத்துல சேவிக்கலையே அப்படின்ற குறை மொத்தம் போயிடும். தேசிகன் என்ன அனுஷ்டானம் பண்ணிருந்தாரோ அந்த அனுஷ்டானத்தை இவெல்லாம் பண்ணிருந்தா, இவெல்லாம் உஞ்சவருத்தி பண்ணிதான் பகவத ஆராதனம். ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் இது மூணும் ஆச்சாரியாளுக்கு பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் இது மூன்றையும் பரிபூர்ணமாக உடைத்தானவர்களாக இருந்த மகான்கள். அந்த சுவாமிய பெரிய சுவாமின்னு சொல்லுவா, அங்க காஞ்சிபுரத்துல எழுந்த சுவாமியின் இடத்துல போய் சிஷ்யால் போய் சேவிச்சாள்னாக்க, சுவாமி ஏழு இருக்கச்சேயே ஐயா சுவாமி காலக்ஷேபம்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, ஆகையால அவருக்கும் சிஷ்யால் இருந்தா, இந்த ஐயா சுவாமியினுடைய சிஷ்யால் யாரெல்லாம் போய் சேவிச்சாக்க எப்படி இருக்காரு உங்க சுவாமி, அதாவது தன்னுடைய சிஷ்யனுக்கும் சிஷ்யாலாம் வராளேன்றதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பூரிப்பு, எப்படி இருக்காரு உங்க சிஷ்ய உங்க சுவாமி அப்படின்னு கேட்ப, பங்க ஏழு இருக்காரு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க நீங்க எல்லாரும். அடி அதுக்கு பதில் சொன்னமான சொல்லுவ, அவரிடத்துல எந்த காரணத்தை கொண்டும் நீங்க யாரும் அபச்சாரப்படாதுங்க. அவர் இந்த ஜென்மால எந்த தப்பும் பண்ணாதவர். எப்பயானா எதனா ஜென்மால எதனா தப்பு இருந்துன்னாலும் அவரிடத்துல கணக்கு தப்பு பண்ணுங்கனாக்க, அபச்சாரப்பட்டவனாக்க, பெரிய மூத்த பாபம் வந்து உன் தலைமையில வந்து இறங்கிடும் உங்க தலைமையில. ஆகையால அவரிடத்துல எந்த அபச்சாரமும் படாத இருங்கோ. இத சுவாமி சாய்க்கிற வழக்கம். இதனால ஏற்படுறது என்ன அப்படின்னு கேட்டா, பிரம்மவித பிரச்சாரம் கணக்கு பட்டமானாக்க, நாம எவ்வளோ நல்ல காரியம் பண்ணிருக்கோமோ அத்தனை நல்ல காரியத்தையும் அது சாப்பிட்டு போடும். கடைசியில நிக்கிறது பிரம்மவித பிரச்சாரம் தான். ஆகையால பிரம்மவித பிரச்சாரம்ன்றது பண்ணவே கூடாது. இப்ப சுவாமி சாய்க்கிறார், நிகில லோக சுச்சரித்தம், லோகத்துல இருக்கிற மொத்த புண்ணியம் இருக்க அத்தனை புண்ணியத்தையும் சாப்பிடக்கூடிய அளவு பாப்பம் நான் பண்ணிருக்கேன். சுச்சரித்த அத்தனை புண்ணியத்தையும் ஒரு சரங்கான்னு சொல்லுவா இங்க பிராச்சீன விவகாரத்துல, ஒரு கையளவு ஆக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற பாப்பம் இருக்கு பாருங்கோ. இது எவ்வளவு பெரிய பாப்பமா இருந்துன்னாக்கா அவ்வளவு புண்ணியத்தையும் இது கையளவு ஆக்கிடும். அந்த பாப்பத்தை முட்டிந்தயதுரிதமூர்ச்சனாஜுஷ்டம், அந்த பாப்பத்தை பண்ணிட்டு இன்னைக்கு மூர்ச்சை அடைந்த நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன். பாப்பம் பண்ணா என்ன ஆகும், பண்ணா மூர்ச்சை அடைய வேண்டியதுதான். எல்லாம் பாப்ப லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் நிந்திப்பா. இது நிந்திச்சாள்னாக்க நமக்கு மனசு கஷ்டம்தான். இது பெரிய வியாதி. இதுல எல்லாம் உடம்பு நல்ல ஹெல்த்தியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்போம். அது எங்கேயோ துளி உண்டு பிளட் கேன்சர்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இத்தனை நாளா ஹெல்த்தியா இருந்தது மொத்தத்தையும் போக்கடிச்சு விடுறது. அந்த மாதிரிதான் இது பாப்பம். இப்ப இது பாப்பம் வந்துருச்சுனாக்க அடுத்த க்ஷணம் ஒண்ணும் இல்லாத போயிடுற, கோமா ஸ்டேஜில் ஆயிடுறோம், மூர்ச்சையா ஆயிடுறோம். இந்த மூர்ச்சைன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, நமக்கு நம்மையும் நாம தெரிஞ்சுக்க மாட்டோம், அங்க பிறர்களுடைய நடவடிக்கைகளையும் நாம தெரிஞ்சுக்க மாட்டோம். இப்படி இருக்கிற ஒரு நிலை இருக்கு பாருங்கோ, இதுதான் மூர்ச்சைன்றது. இப்ப இங்க வரக்கூடிய பாபம் பண்ணவனுடைய மூர்ச்சா திசைன்றது என்ன, இது வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய ஸ்வரூபத்தையும் நாம தெரிஞ்சுக்க மாட்டோம். நம்மளுடைய ஸ்வஸ்வரூபம் தவிர இல்லாமல் எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழி இவற்றையும் நாம தெரிஞ்சுக்க மாட்டோம். இதுதான் மூர்ச்சா திசை அப்படின்னு சொல்றது. இப்படிப்பட்ட மூர்ச்சா திசையில நாம்பெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு சுவாமி தேசிகன் சொல்ற. தேசிகனை பார்த்து தயாதேவி சொல்ற, நான் ஒன்றும் சொல்லவே வேண்டாம், நீரே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு பாப்பெல்லாம் பண்ணிருக்கிறது மூர்ச்சா திசையில, தன்னுடைய நிலையும் தெரியாமல் எம்பெருமானுடைய நிலையும் தெரியாமல் எம்பெருமானுடைய அடையறதுக்கு உண்டான வழியும் தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில நேர் இருந்துட்டு இருக்கேன்றத நீரே சொல்லிட்டு உமக்காக நான் எப்படி போய் சீனிவாசன் இடத்துல போய் சொல்ல முடியும். இது கேக்குறா பிராட்டி, கட்டாயம் முடியும் அப்படின்னு. இவ்வளவு பாபம் பண்ணினவனாக இருந்தாலும் இப்பதான் அந்த அப்படின்றத சேர்த்துக்கணும். நிகிலோக சுச்சரிதம் முட்டிந்த எதுரித மூர்ச்சனா ஜுட்டம் அபி, அப்படி பண்ணிருந்தா கூட ஒன்னால முடியும். என்ன அனுகிரகம் பண்ணும்படியாக பண்றதுக்கு ஒன்னால முடியும். நீ யாரு, நீதான் அம்மா, நீதான் தாயார், உனக்கு நாங்கள்லாம் குழந்தையா இருந்துட்டு இருக்கோம். குழந்தை மூர்ச்சையா அடைஞ்சு விழுந்துருத்து, மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துருத்துனாக்க எந்த அம்மா வேணா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான, இவனுக்கு பெரிய உடம்பு வந்துட்டு மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துருத்து அது பாட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாள. எந்த டாக்டர்ன்ற போலாம், எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போனாக்க இவனுடைய மூர்ச்சைய தெளிவிக்க முடியும், இதைதான் பார்க்கணும். இப்படி பார்க்க வேண்டியவோ நீ, நான் என்ன பண்ணுவேன், நீ கையை பிசிஞ்சிட்டு நீ நிக்கலாமா, நீ பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த மூர்ச்சா திசையில இருக்கவனுக்கு மருந்து வாங்கி கொடு, என்ன நல்ல டாக்டர் கொண்டு போய் சேரு, அந்த டாக்டர் வைத்தியம் பண்ணும்படியாக பண்ணு அப்படின்னா சஞ்சீவயது, நீ ரட்சிக்கணும் அப்படின்றது. இங்க ரெண்டு விதமான பாடம் சொல்றது, சஞ்சீவயத்து சஞ்சீவயதி என்பதாக, சஞ்சீவயத்து அப்படின்னா சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற என்னுடைய நிலை இப்படி இருந்துருக்கு, இந்த நிலையில நீ எம்பெருமான் சீனிவாசன் இடத்துல சொல்லி எனக்கு ரட்சணம் உண்டாகும்படியாக நீ பண்ணட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை. சஞ்சீவயதி அப்படின்னா இந்த நிலையில இருக்கிறவாளையும் தயாதேவி ரட்சணம் பண்றாளாம், ரட்சணம் பண்ணுகிறாள் அப்படின்னு சொல்றது. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இதுல சொல்லிச்சு என்ன வாங்கி கொடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ரட்சணம் பண்றதுன்னு. உடம்பு சரியில்லாதவாளுக்கு மருந்து வாங்கி கொடுத்தா அது ரட்சணமாகும். எனக்கு மருந்து வாங்கி கொடு. அந்த மருந்து எங்க இருக்க? உன் பக்கத்திலயே தான் இருக்க. அந்த திருவேங்கட மலையில தான் அந்த மருந்து இருக்கு. என்ன மருந்து? ஔஷதம் ஜகதஹா சேதுஹும், பெருமாளுடைய திருநாமம். லோகத்துக்கெல்லாம் ஔஷதமாக இருந்திருக்க வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, சாட்சாத் எம்பெருமான் அவர்தான் வைத்தியனாக இருந்துருக்கார், அவரே டாக்டராகவும் இருந்துருக்கார், அவரே மருந்தாகவும் இருந்துருக்கார். இந்த மாதிரி சேத்து லோகத்துக்கெல்லாம் சேத்து இருக்க, சேத்துதான் ஔஷதம், சேத்து ஸ்நானம் பண்றது ஔஷதம், ஔஷதமாக இருந்துருக்கு. நாராயணன் வைத்தியனாக இருந்துருக்க. இப்போ இந்த நிலையில இந்த சேத்துன்ற சப்தம் பெருமாளையும் சொல்றது. ஏன்னா சேத்துவாக தான் பிராப்தியனாகவும் பிராபகனாகவும் இருந்துருக்கவர், நம்மள அவனிடத்துல அடையும்படியாக பண்றவனும் அவன் தான். ஆகையால அடைவிப்பிக்கிறவனாக இருந்துருக்கிற எம்பெருமான் தான் லோகத்துக்கு மொத்தம் சேத்து, அதாவது ஔஷதமாக இருந்துருக்கன்னு சொல்லிட்ட. சரி, அப்போ எங்களை வந்து அவர் ரட்சணம் பண்ணட்டும். நாங்கள்லாம் எப்படி பண்றோம் அப்படின்னா மிருதப்பிராயாளா இருந்துருக்கோம், அதாவது உயிர் போன நிலையில இருந்தா எப்படி இருப்போமோ அந்த நிலையில இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்ற. ஸ்ரீமதுராமாயணத்துல ஒரு விசேஷம், இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றா, பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண பிற்பாடு அதனால ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டா. அங்க மொத்தம் பார்த்தோம்னாக்கா வானர சைன்யமே விழுந்து கிடக்கிறது, ஒண்ணும் இல்லாத ஜெயகோஷம் பண்ணிட்டு இந்திரஜித்து ஊருள்ள பட்டணத்துள்ள பிரவேசிச்சுட்டான். ராத்திரி ஆகி போச்சு. விபீஷணர் வரே இப்படி ஒரு மூலையில பார்த்தா ஜாம்பவான் மாத்திரம் மூச்சு விட்டு இப்படி இருந்துருக்கு. இது என்னாச்சு என்னாச்சுன்னு ஒரு பெரிய ஒரு விசாரம் வருது. சரி, யார் எங்க இருக்கா என்னன்னு பார்ப்போம். அதை பார்த்து விபீஷணன் ஜாம்பவான் பார்த்துருக்குறேன். அப்ப ஜாம்பவான் விபீஷணனை பார்த்து சொல்ற, ஒரு தீவுட்டி எடுத்துட்டு பாரு, எங்கேனா ஒரு மூலையில ஹனுமார் ஜீவிச்சிருக்கிறா பாரு அப்படின்னார். தஸ்மின் ஜீவதி வீரேதும் ஹதமப்யஹதம் பலம் ஹனுமத்யுஜித பிராணே ஜீவந்தோபி வயம் ஹதாஹா. பாரு எத்தனை பேர் ஜீவிச்சிருக்காளா ஜீவிச்சிருக்கலையான்றத பத்தி விசாரப்படாத. ஹனுமார் தஸ்மின் ஜீவதி வீரேது, வீரனாக இருந்திருக்கிற ஹனுமார் கணக்கு ஜீவிச்சு இருந்தேன்னாக்க, நாம ராட்சச சைன்யத்தினாலே அடிக்கப்பட்டவர்களாக இருந்தா கூட நாம அடிக்கப்படாதவர்களா. ஹதமபி அகதம் பலம், நம்மளுடைய பலம் அகதமா எடுத்துன்னா கூட அகதம் அழிவை அடையாததாக தான் இருக்குன்னு நாம நினைச்சுக்கணும். ஹனுமத் சித்த பிராணே, ஹனுமான் கணக்கு பிராணனை விட்டுட்டேர் அவர் ஜீவிச்சு இல்லை அப்படின்னு சொன்னா, நாமெல்லாம் ஜீவிச்சு இருந்தா கூட நாம ஹத பிராயால் தான், ஜீவிக்காத பிராயால் தான் நாம. இந்த மாதிரி ஜாம்பவான் சொல்ற வார்த்தை, நம்மளுடைய ஸ்திதி இப்ப எப்படி இருந்துருக்கு, மூர்ச்சனாஜுஷ்டம், இவ்வளவு பாபங்கள்லாம் பண்ணிருக்கிறபடினால மூர்ச்ச அடைஞ்ச நிலையில நாம இருந்துருக்கோம். இப்ப மூர்ச்ச அடைஞ்ச நிலைன்னா ஹதப்பிராயாளா நான் இருந்துருக்கேன். இப்ப என்ன நீ சஞ்சீவயத்து, என்ன நீ ரட்சிக்கணும். ஜீவயத்து அப்படின்னு சொன்னாலே போறோம், சஞ்சீவயத்துன்னு இன்னொரு வார்த்தையே சொல்ற சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. ஜீவயத்து அப்படின்னா ஒன்னாலே ரட்சிக்கப்படட்டும் நான் அப்படின்னு அர்த்தம். ஜீவிக்கப்படட்டும், பிராணம் எடுக்கும்படியாக பண்ணினாக்கா போறோம் அப்படின்னா, ஆஹா அதுக்கு என்ன ஒரு வென்டிலேட்டர்ல போட்டு விட்டு வர்றோம், நீ பாட்டுக்கு இருந்துட்டு கோமாவா ஸ்டேஜ்லயே அப்படியே இருந்துட்டு அது ஜீவனம் தானே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாமே அப்படின்னா, அது இல்ல. சஞ்சீவயத்து ஜீவனம் எப்படி இருக்கணும்னா, பழையபடி எழுந்து ஓடுற மாதிரி, நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி, எல்லா இடத்துலையும் போய் வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்றேன். ஐயோ, இது என்ன இவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டு போய் என்ன இடத்துல சொல்றேன் நீ, என்னால இது முடியுமா? அது கேக்குறாரா தயாதேவி, கேக்குறா. அதுக்கு பதில் சொல்றார் சுவாமி, அஞ்சனகிரிநாதரஞ்சனி பவதி, அஞ்சனகிரிநாத ரஞ்சனி பவதி. அஞ்சனம்னா மெய், இந்த மெய்யவும் ஒரு மருந்து தான். இது மருந்தே ஒரு மலையாக இருந்துட்டு இருக்கு. அந்த மலையாக இருந்துட்டு இருக்கிற மருந்து இருக்க, அது அப்பேற்பட்டவர் எம்பெருமான், அவருக்கும் அவரையும் சந்தோஷிப்பிக்கிறவளாக நீ இருந்துட்டு இருக்க, அவரே உன்னதீனமாக நான் இருந்துட்டு இருக்க, உன் கையில இருந்துட்டு இருக்க. அப்ப பெருமாளை காட்டிலும் வைத்தியம் பண்றவா வேற யாருமே கிடையாது. நாம சாதாரணமா மருந்து சாப்பிடச்சே கூட சரீரே ஜர்ஜரி போதே வியாதி கிறிஸ்தே கிளேபரே ஔஷதம் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி மருந்து சாப்பிடுற வழக்கம். இந்த கையில வச்சுட்டு இருக்கிற மருந்து இருக்க, இது ஏதோ டேப்லெட் நல்லா நினைச்சுக்கல, இது சாட்சாத் கங்கா ஜலம்லே நினைச்சுக்கிறேன் அப்படின்றது. இந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர் யாரு தெரியுமா? சாட்சாத் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. ஆகையால நாராயணன் தான் டாக்டர். அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்து இந்த மருந்து, இதை சாட்சா தானா குணமாயிட போறதுன்னு. இப்ப சாட்சாத் திருவேங்கடமுடையானே இவளுடைய தயாதேவியினுடைய கையில இருந்துட்டு இருக்க, அவரையும் சந்தோஷிப்பிக்கிறவள் தயாதேவி. உன்னை காட்டிலும் இப்போ நீ ஒன்னால முடியாத டாக்டர் கிடையாது, ஒன்னால கொண்டு வர முடியாத மருந்து கிடையாது. என்னுடைய நிலையில இருக்கிறதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அஞ்சனகிரிநாத ரஞ்சனி பவதி. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கிறது இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்ற, பராசரிய வச்சஸ்துதாம் உபனிஷத் துத்தாத்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினியம் என்பதாக. இந்த சம்சாரார்ண விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி, இப்ப இந்த எம்பெருமானாருடைய சீசக்தி இருந்துட்டு இருக்க, அந்த பிராணனே போயிட்ட ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கவாள கூட, போயிட்டா கூட இருந்துட்டு இருக்கவாள கூட, அவளையும் பிழைப்பிக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கு என்பதாக. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தியும் நம்மளுடைய நிலைய அவரே ஆச்சரியமா காண்பிச்சு கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட நிலையோட எம்பெருமானிடத்துல போய் சரணாகதி பண்ணவானா எம்பெருமானுடைய தயாதேவி நமக்கு நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவா, எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை நமக்கு நம்ம மேல விழும்படியாக பண்ணுவா. இதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். அப்ப நிகிலோக சுச்சரிதம் முட்டிந்தயதுரிதமூர்ச்சனாஜுஷ்டம் சஞ்சீவயதுதயே மாம் அஞ்சனகிரிநாதரஞ்சனி பவதி. தயாதேவி மூச்சு மூச்சு பாக்குறாளாம். அது இவர் ஏகமா ஸ்தோத்திரம் பண்ற, இவ்வளவு பெரிய காரியத்தை என்னால பண்ண முடியுமா, இது எனக்கு சாத்தியமாகுமா, இது அவளே மனசுக்குள்ள நினைச்சு அவ எண்ணம் ஓடின்னு இருக்கு. அது இவருக்கு தேசிகனுக்கு எல்லாருடைய எண்ணத்தையும் தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் தேசிகனுக்கு இருக்க மாதிரி யாருக்குமே கிடையாது. அவர் ஒரே நிமிஷம் தீர்மானம் பண்ணிட்டு, இப்படி எல்லாம் இந்த எண்ணெல்லாம் நினைச்சுக்காத, ஒன்னால முடியாது, ஒண்ணுமே கிடையாது. அதை ஆரம்பிக்கிற அடுத்த ஸ்லோகத்துல, 13வது ஸ்லோகத்துல, பகவதி தயே பவத்யாம் விஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே அப்ரதிகமஜ்ஜனானாம் ஹஸ்தாலம்போ மதாகசாம் ரிக்யஹ. நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்றது என்னன்னு கேட்டா, அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி. முதல்ல பிரார்த்தனை பண்றது அனிஷ்ட நிவர்த்தி, அதுக்கப்புறம் தான் இஷ்ட பிராப்தியை பிரார்த்தனை பண்றோம். நமக்கு உடம்பு சரியில்லாத இருந்துட்டு இருக்கு, அந்த உடம்பு சரியில்லாத இருந்துட்டு இருக்கு, நமக்கு சில தேவைகளும் இருந்துட்டு இருக்கு. நமக்கு ஒரு வீடு வேணும், பணம் வேணும், காசு வேணும், ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் நாம. ஆனா நாம போய் ஒருத்தரிடத்துல பிரார்த்தனை பண்றதா இருந்தாக்கா, முதல்ல என் உடம்பு சரிப்படுத்திடும், அதுக்கப்புறமா எனக்கு வீடோ பணமோ காசோ என்ன உண்டோ அதெல்லாம் நீர் அப்புறம் கூடன்னு தான் கேட்போம். இந்த அனிஷ்ட நிவர்த்தியை முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் இஷ்ட பிராப்தியை கேட்கறதுன்றது லோகசித்தமான ஒரு வழக்கம். அதே ரீதியில தான் இந்த இடத்துல அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லக்கூடியது, நமக்கு அனிஷ்டமா இருக்கிறது பாபங்கள் தான், அந்த பாபங்களுக்கு நிவர்த்தி ஏற்படணும், அதை பண்ணி பிரார்த்தனை பண்றார் தயாதேவியின் இடத்துல அனிஷ்ட நிவர்த்திய. அப்புறம் இஷ்ட பிராப்தியை பத்தி கேட்க போற. இந்த அனிஷ்ட நிவர்த்திய தயாதேவியால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிற. அவளே சந்தேகப்படுற அளவுலயோ அதுக்கு பதில் சொல்ற, ஒன்னாலதான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. பகவதி தயே, பகவதி பகவான்னு எம்பெருமான சொல்றோம், எம்பெருமான சொல்லக்கூடிய ஒரு சொல்லினாலே சப்தத்தினாலே தயாதேவிய விழிக்கிறார். அதாவது தயாதேவியை பார்த்து சம்போதனமாக சொல்றார் இந்த இடத்துல, ஹே பகவதி தயே, பெருமாளுக்கு சமமாக இருந்திருக்கிற தயாதேவியே, நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா, நீ கணக்கு ஒரு பிரவாகம், நீ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுன்னாக்க உன்னுடைய வெள்ளப்பெருக்குன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது பெரிய சுனாமி மாதிரியாக இருந்திருக்கும் அப்படின்னார். விஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே பவத்யாம், விஷகிரிநாதே தயாவாகிற ஒரு தயையாகிற ஒரு வெள்ளம், அது சுனாமி வெள்ளம் மாதிரி பெருசா கணக்கு அடிச்சதுன்னாக்க ரொம்ப உசர இருந்திருக்கிற பெருமாளே கூட, அதாவது திருவேங்கட மலை மேல மலை இருந்திருக்கு, மலைக்கும் மேல எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானே கூட மூழ்கிடுவார். அப்போ இதுக்கு மேல என்ன வேணும், உன்னுடைய தயையில இருக்க பெருமாளையே உன்னுள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்க கூடியதான ஒரு நிலைப்பாடு உனக்கு இருக்குன்னாக்க உன்னால என்ன ரட்சணம் பண்ண முடியாது போயிடுமாண்ணா, கண்டிப்பா முடியும். அதுதான் நான் சொல்றேன், பெரியாழ்வார் ஒரு பாசுரம் சாய்க்கிற, இந்த பாசுரமும் திருவேங்கடமுடையான் விஷயம்தான், சென்னியோங்குல பத்து பாசுரம் சொல்றார், அந்த பத்து பாசுரம் இன்னைக்கும் பார்த்தோம்னாக்க திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவத்துல திருத்தேர்ல முதலாயிருந்தான் சாத்துமரம் பண்ணுவா. இந்த சென்னியோங்கு பாசுரம் திருவேங்கடமுடையான் விஷயம் என்பதாக அந்த விதேசத்துல இருக்கிற சுவாமிகளுடைய திருவள்ளம், எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே, நின்னுள்ளே நாய் பெற்ற நன்மை இவ்வுலகில் ஆர் பெறுவர், நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே, எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே. மூணு விசேஷணங்கள், மூணு அடைமொழிகள், ஒருத்தர் கூப்பிடணும்னா ஒரு வாட்டி கூட்டா போறோம், ஒரு சப்தத்தை சொல்லி கூட்டா போறோம், நம்ம வெய்யணும்னு வச்சுக்கோங்க வரிசை வரிசையா வெய்வோம், டே எருமை டே கழுத அப்படின்னு வரிசையா வெய்யறோம், ஆனா கூப்பிடுறதுக்கு பாருங்கோ அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்கே யோஜனை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஆழ்வாருக்கும் நமக்கும் வித்தியாசம். ஆழ்வார் ஆச்சரியமா அனுசந்தானம் பண்ற, எம்மனா எனக்கு ஆனா தாயார் போன்று இருக்கிறவளே, அதாவது பெருமாள் தாயார் ஸ்தானத்துல பெருமாள் எப்படி தாயார் எப்படி நம்மளிடத்துல பரிவு காண்பிப்பாளோ அவ்வளவு பரிவு காண்பிக்கிறவராக இருந்திருக்கிறான் பெருமாள். எம்மனா ராஜா மாதிரி இருந்திருக்கு, நாங்கள்லாம் துஷ்டாளா இருந்திருக்கோம், எங்களெல்லாம் வழி நடத்தி செல்றவளாக இருந்திருக்கவர், ராஜாவாக இருந்திருக்கவர் திருவேங்கடமுடையானா. ராஜா சாஸ்தா துராத்மானாம் என்பதாக பிரமாணம் சொல்லுகிறது. இது மாத்திரம் சொன்னா ரெண்டு சொன்னா போறலையா, மறுபடியும் இன்னொன்னு சொல்றான், என் குல தெய்வமே, எனக்கு மாத்திரம் நீ தெய்வம் இல்ல, ஏழாக்காலும் பழுப்பிலோம் நாங்கள்லாம் ஜென்ம ஜென்மாந்தரமா உன்னுடைய திருவடியை சேர்ந்தவர்கள், அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியை பற்றினவர்கள் நாங்கள், இன்னும் குடிகுடியா செய்வோம் என்பதாக சொல்லுகிறார். இனிமேலும் வரக்கூடியவாளும் கூட உன்னுடைய திருவடியே பற்று என்று இருப்பவர்கள். ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலதெய்வதம் மகா, அந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் இருக்கார் பாருங்க, பெரிய விராட்டியோடு கூடி இருந்திருக்க ஸ்ரீனிவாசன் நகா எங்களுக்கு குலதெய்வமாக இருந்திருக்க, எம்மனஹா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே, என்னுடைய நாயகனே, எங்களுக்கெல்லாம் என்னுடைய நாயகன்னா ரட்சகனாக இருந்துருக்கவர், நாதனாக இருந்துருக்கவர். அப்போ எங்க ரட்சிக்கிற பொறுப்பு மொத்தம் உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டோம். எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்றது நீ தான். நீ எது பண்றையோ அது எல்லாமே நல்லதுதான். அப்போ உங்களுடைய பொறுப்புன்னு நாங்க இருந்துருக்கோம். நாங்க இத்த சொல்ற என்னுடைய நாயகனே. இதனால என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, மூணு விசேஷனம் சொல்லிருக்கு. ஒன்னு தேகாத்மாபிமானத்தை துறக்கிறத பத்தி சொல்றது, இன்னொன்னு என் குலதெய்வமேன்னு சொல்லச்சு, எம்பெருமானுக்கு தவிர வேற யாருக்கும் நாம் எல்லாம் சேஷபூத்தாள் இல்லை அப்படின்றத தெரிவிக்கிறது. மூணாவது என்னுடைய நாயகனே, இதனால சொல்லப்படுகிறது. மூணாவது விசேஷனத்தினால சொல்லப்படுறது, எனக்கு எந்த சுவாதந்திரமும் கிடையாது, உன்னுடைய ரட்சணத்துல தான் நான் இருந்துருக்கேன், ஆகையால தனக்கு சுவாதந்திரம் இல்லைன்றதையும் கழிக்கிறதாக ஆறுது. இப்படிப்பட்ட மூணு விசேஷணங்களை போட்டு அந்த திருவேங்கடமுடியான கூப்பிடுற, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிடுத்து அப்படின்னு. என்னன்னா, நின்னுள்ளே நாய் பெற்ற நன்மை உலகில் ஆறு பெறுவார். நின்னுள்ளே நாய், உன் அபிமானத்தில் அந்தர்பூதனாக யார் யாரெல்லாம் உனக்கு வேண்டியவான்னு ஒரு லிஸ்ட் இருக்கான், அந்த லிஸ்ட்ல என் பேரும் சேர்ந்து போயிடுச்சு. இத்த காட்டிலும் வேற என்ன பாக்கியம் உண்டு? எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாக்கியம் வேற யாருக்கு, லோகத்துல யாருக்கு கிடைக்கும்? நின்னுள்ளே நாய் பெற்ற நன்மை யோ உலகினில் ஆறு பெறுவார். ரொம்ப இது வரைக்கும் சொல்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட்ல உன் பேர் எப்படி வரும்? நீர் தான் நிறைய தப்பு பண்ணிருக்கிற, உன் பேர் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாரான். நீர் எப்ப என்ன அபிமானிச்சுட்டேரோ, அபிமானிச்ச உடனே இந்த பாப்பங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, நான் பண்ண பாப்பங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அது இந்த என்னை விட்டு ஓடி போயிடுச்சு. ஓடி போறதோடு இல்லாமல் யார் கண்ணிலையும் புலப்படாதபடி எங்கேனா ஒரு குழி இருக்கான்னா, அந்த குழிய பார்த்து எலிவளை பொந்தை பார்த்து அது உள்ள பூந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சான். நம்மன் போலே விழுத்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மாதே கை விட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. யமபட்டன் மாதிரி இருந்திருக்கிற நம்மளை எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற பாபங்கள் மொத்தம் நீர் உன்னை சேர்ந்தவன் என்பதாக நின்னுள்ளேனாய், உன்னுடைய அபிமானத்துல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறவன் நானு அப்படின்னு அந்த அபிமானிச்ச மாத்திரத்தாலேயே பாபங்கள் மொத்தம் ஓடி போய் ஒளிஞ்சு போயிட்டு இருந்தான். எங்க போறதுன்னு தெரியாது, போய் ஒளிஞ்சுன்றதுன்னு சொல்ற. அப்ப நீ எப்பேற்பட்டவளாக இருந்துருக்க, திருவேங்கடமுடையானையே முழுக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவளாக இருந்துருக்கிற தயாதேவி, அப்போ உன்னால முடியாது எதனா உண்டானா? நீ என்னத்துக்கு விசாரப்படுற? விஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே. சுவாமி அளவந்தார் கதர்ற ஸ்தோத்திரத்துல, தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம் இதி சாமி கதபீ. அந்த எம்பெருமான் இடத்துல வந்த பிற்பாடு நான் எவ்வளவுதான் தப்பு பண்ணா கூட, நான் எம்பெருமானுடைய திருவடியே நான் விரும்புறவனாக ஆயிட்டேன். இப்ப எனக்கு பயம்லாம் போயிடுச்சு. என்ன ஆச்சுப்பா உனக்கு பயம்லாம் போனதுக்குன்னா, இந்த பகவத் குணங்களை தயா சிந்தோ பந்தோ, நீ பெரிய கருணை கடலாக இருந்துருக்க, லோகத்துல இருந்திருக்க மொத்த பேருக்கும் பிதாவாகவும் மாதாவாகவும் பிராத்தாவாகவும் எல்லா விதமான பந்துவாகவும் நீ இருந்துருக்க. நிரவதிக வாத்சல்ய ஜலதே, அம்மாவுக்கு குழந்தை இடத்துல இருக்கிற பரிவு இருக்கு பாருங்கோ, அந்த மாதிரி ஒன்னிடத்துல இருக்கிற பரிவு இருக்க, இந்த பரிவுன்றது அளவிட முடியாததாக இருந்துருக்கு. அந்த பரிவு கடலாக நீ இருந்துருக்க. நீ தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம், உன்னுடைய குணங்கள் இருக்கு பாருங்கோ, இந்த தயை மாதிரி சௌலபியம், வாத்சல்யம், இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்துருக்கு. இந்த குணங்கள் எல்லாவற்றையும் நினைக்க நினைக்க எனக்கு பயமே விட்டு போயிடுறது. நான் மலையளவு பாபம் பண்ணிருந்தா கூட நீ ஒரே க்ஷணத்துல அந்த பாப மொத்தத்தையும் போக்கடிச்சிட சாமர்த்தியம் உனக்கு இருக்குன்னு இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே சுவாமி ஜெய்சிகன் அருளி செய்கிறார். அந்த மாதிரி மலையாக இருந்திருக்கிற பெருமாளையே மூழ்கடிக்க கூடியதான சாமர்த்தியம் இருக்கிற தயாதேவி ஒன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணனாக்கா நான் எவ்வளவு சுச்சரித்த முட்டின் நிக்கிலோக்கு சுச்சரித்த முட்டின் தயமாக இருக்கக்கூடிய பாபம் பண்ணினவனாக இருந்தன்னா கூட என் பாபத்தையும் ஒன்னால போக்க முடியும். அப்ரதிகமஜ்ஜனானாம் மதாகசாம் ஹஸ்தாலம்போ மிருக்யா. இதுக்கு மேல ஒரு பெரிய சுனாமி அடிச்சுட்டு போறது. இந்த சுனாமி அடிச்சுட்டு போச்சு, பார்த்தோம்னா பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே மூழ்கி போச்சு, மரம்லாம் மூழ்கி போச்சு. அந்த பில்டிங் மரங்கள் ஸ்தானத்துல பெருமாள் சீனிவாசன் இருந்துட்டு இருக்க, இது நடுவில் எட்டி எட்டி பாக்கறதான் நம்ம பாப்பம்லாம். இதுவும் மூழ்கிண்டு மூழ்கிண்டு இருக்காராம், தடையில்லாமல் அப்ரதிக மஜ்ஜனம், மஜ்ஜனம்னா மூழ்கிறது. இந்த தடையில்லாமல் முழுக்கை உடையதாக இருந்திருக்கிற என்னுடைய மதாகசாம் என்னுடைய பாப்பங்களுக்கெல்லாம் எங்கேயான கொழுக்கம்போ ஏதாவது பிடிச்சிக்கிறதுக்கு யாரானா ஆள் ஆப்பிடுவாளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னும் ஆப்பிடலையாம். எல்லாம் எங்க பார்த்தாலும் தயாதேவி தான் இருக்கான், பாப்பங்கள் மொத்தம் ஓடி போயிட்டுருதான். சும்மானாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே, மொத்த பாப்பத்தையும் அடிச்சும் போயிடுத்து. பாப்பம் புண்ணியம்னு சொல்றமே, பாப்பம் புண்ணியத்துக்கு பலன் கொடுக்கிறவர் யாரு? பெருமாள். பெருமாளே தயாதேவியினுடைய அதீனமா போயிட்ட. அப்ப தயாதேவியினுடைய அதீனமா பெருமாள் போயாச்சுனாக்க புண்ணிய பாப்பத்துக்கு எங்கேருந்து பலன் கொடுக்கிறவா இருக்கு? பலன் கொடுக்கிறவாளே இல்லாத போயிட்டாக்கா, இதன் காரியம் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற, என்னுடைய பாப்பத்துக்கெல்லாம் ஒரு கொழுக்கொம்பு பிடிப்பு இல்லாததாக போயிடுத்து. நாங்கள் இப்போ எனக்கு ஒன்னால முடியாதது கிடையாது, நான் எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் ஒன்னால அனுகிரகம் பண்ண முடியும், அத நீயே நினைச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற. பகவதி தயே பவத்யாம் விஷகிரிநாதே சமாப்ளுதே துங்கே அப்ரதிகமஜ்ஜனானாம் ஹஸ்தாலம்போ மதாகசாமிருக்கம். இது தயா கட்டாட்சம் இருந்துடுத்துனாக்க வேற ஒன்னும் வேண்டாம் சொல்ற. அடுத்த பாசுரம் தயாதேவி அவ பார்த்து சொல்றா, தயேன்ற ஒரு குணம் தானே சொல்றங்கோ நீங்க, அந்த தயேன்ற குணம் என்னிடத்துல மாத்திரம்தான் இருக்கண்ணா, எல்லாரிடத்துலயும் இருக்கு. நீங்க தான் சொல்றீங்களே இந்த தயா தயேன்ற குணம் அதிக்ஷுத்ரமாக இருந்துருக்கிறவன், ரொம்ப நீச்சனாக இருந்துருக்கவன் இடத்துல கூட எங்கேயோ ஒரு மூலையில தயகுணம் இருந்துருக்கதான் இருக்கு. இந்த டிகிரி தான் வேறுபடுறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ இருக்கச்சே இவள் தன்னை கம்பேர் பண்ணிக்கிறா, இவள் சீனிவாசனுடைய தய யுவத்து, மீதி தேவதாந்திரங்களுக்கெல்லாமும் தய இருந்துருக்கு. அந்த தயையெல்லாம் இருந்துருக்கச்சே அவள்கிட்ட போகாத என்னெண்ட வந்து எதுக்காக நிற்கிற? இப்போ பார்க்கணும், மனுஷாளிடத்துலயும் தய இருக்கு. நம்ம பாருங்க, இப்ப நீங்க இந்த உபன்யாசம் கேட்டு இருக்கீங்களே, உங்களிடத்துலயும் தய இருக்கு. ஏன்னா எவ்வளவு சிரமமா இருந்தா கூட காலங்கத்தால உட்காந்து ஏதோ உபன்யாசம் பண்றேன்னு ஆரம்பிச்சு பண்றானே, நாம்பளும் சொத்த கேட்போம் அப்படின்னு ஒரு தயினாலதான் நீங்களும் காரியம் பண்றீங்கோ. இப்படி ஒவ்வொருத்தரிடத்துலயும் தய இருந்துட்டு இருக்கச்சே சீனிவாசனுடைய தயைக்கு என்ன பெரிய விசேஷம்? அந்த சீனிவாசனுடைய தயைய ஸ்தோத்திரம் பண்ணுவானே, சீனிவாசனுடைய தயினாலதான் பாப்பம் போயிடுறது அப்படின்னு சொல்லுவான. எல்லாருடைய எல்லாரிடத்திலயும் இருக்கிற தயினால அவாவாள்ட இருக்கிற தயினால அது இதெல்லாம் போகட்டமேனு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற, கிருபணஜன கல்பலதிகாம் கிருதா பராதஸ்ய நிஷ்கிரியமாத்யாம் விஷகிரிநாத தயேத்வாம் விதந்தி சம்சார தாரிணியும் விபுதாம். ஒரு கம்பாரிசன், இவரை பார்த்து சம்போதனம் பண்றார் தயாதேவியை பார்த்து ஸ்பெசிபிக்கா சொல்றார், விஷகிரிநாதையே வெறுமதையன்னு சொல்லல, திருவேங்கடமுடையானுடைய தய. இன்னும் கேட்டா ஒருபடி மேல போனோம், பெருமாள் சீனிவாசனுடைய தயை இருக்கு பாருங்கோ, இதர திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமானுடைய தயை காட்டிலும் விசேஷமான தயம். அப்படிப்பட்டதாக சுவாமியினுடைய திருவள்ளம் இவரை பார்த்து விஷகிரிநாச தயேன்னு சம்போஷம் கொண்டார். பிரம்மாவனிடத்துலயும் தயை இருக்கு, ருத்ரனிடத்துல தயை இருக்கு, இந்திரனிடத்துல தயை இருந்துருக்கு, இங்க இருந்துருக்கிற மனுஷியாளிடத்துல தயை இருந்துருக்கு, அத்தனை பேரிடத்துலயும் தயை இருந்துருக்கு. அப்படி தயையெல்லாம் இருக்கச்சே அவளை விட்டுட்டு விஷகிரிநாச தயே என்பதாக சொல்லக்கூடிய திருவேங்கடமுடியானுடைய தயைய ஸ்தோத்திரம் பண்ணுவானே அப்படின்னு கேட்கிறான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணச்சு, அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி, இது ரெண்டுத்துக்கு தான் பெருமாளை பிரார்த்தனை பண்றோன்றது. அனிஷ்ட நிவர்த்தி ரூபமாக இருந்துருக்கிற பாப்பம் இருந்துருக்க, அந்த பாப்பத்தினுடைய அழிவை பிரார்த்திச்சாச்சு, அதுக்கு ஒன்னால முடியும்னு சொல்லியாச்சு. இஷ்ட பிராப்தி, நாம என்ன வேணும்னு ஆசைப்படுறோமோ, ஆசைப்படுறது கிடைக்கக்கூடியது யாரால முடியுமோ அவள்கிட்ட போறோம். ஆசைப்படுறத கிடைக்கிறவளாக கொடுக்கிறவளாக இருந்துருக்கவள் யாரு அப்படின்னா தயாதேவி தான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அபவர்க திரிவர்கயோகோ பிரசூத்தியம் என்பதாக, அபவர்க்கத்தையும் கொடுக்கிறவள், மோட்சத்தையும் கொடுக்கிறவள், திரிவர்க்கம் தர்மார்த்த காமத்தையும் சொல்லக்கூடிய திரிவர்க்கத்தையும் கொடுக்கக்கூடியவளாக இருந்துருக்க, ஆகையால தயாதேவியை தான் நாங்கள்லாம் சரணமாக அடைகிறோம். ஒன்னிடத்துல தான் இஷ்ட பிராப்தியை நான் பண்ண முடியும் அப்படின்னு. நீ பாட்டுக்கு என்னை தட்டி கழிச்சு போனோம்னு நினைச்சுக்காத, உனக்கு ஒரு விஷயம் இருந்துருக்குன்னு சொல்றாளாம். மீதி பேருடைய தயைய சொல்லாமல் திருவேங்கடமுடியான தயைய சொல்றதுக்கு காரணம் ஒன்னு, அவர்களிடத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு பாருங்கோ, அது ரொம்ப அல்பமான பலனாக இருந்துருக்கும். ஒவ்வொரு அவளால சில சில பலன்களை தான் கொடுக்க முடியும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து, ஐஸ்வர்யம் துஹுதாசனாத்து, இது பிரமாண ஸ்லோகங்கள் சொல்றது. ஆரோக்கியம் வேணும்னாக்க சூரிய பகவானை வழிபட்டோமானால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறது. ஐஸ்வர்யம்ன்றது இருக்கு பாருங்கோ, பணம் காசு வேணும்னாக்க அக்னியை வழிபட்டோம்னாக்க பணம் காசு வரும்னு சொல்ற. சரி, ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ருத்ரனை ஆசிரியமானாக்க ஞானம் வரும். மோட்சம் இச்சைக்கு ஜனார்த்தனாது, மோட்சம் வேணும்னாக்க எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கணும். இப்ப எம்பெருமானுடைய தயை இருக்காங்க, இது மோட்சம் கொடுக்கும் அவ்வளவுதானே, இல்ல இதுக்கு மேல இருந்து. அவளால அவளாளுக்கு எது எது நியமிச்சிருக்கோ அந்த பலனை தான் அவளால கொடுக்க முடியும். சூரியனால ஆரோக்கியத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியாது, ஞானத்தை கொடுக்க முடியாது, மோட்சத்தை கொடுக்க முடியாது. அதே மாதிரி அக்னி பகவானாலையும் ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர ஞானத்தையோ இல்ல ஆரோக்கியத்தையோ கொடுக்க முடியாது. ஈஸ்வரனாலேயோ அதே மாதிரி ஞானம் மாத்திரம்தான் கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தையோ ஐஸ்வர்யத்தையோ மோட்சத்தையோ கொடுக்க முடியாது. ஆனா பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்கு. அவள்லாம் ஏகைக்க பலம், ஒவ்வொரு பலத்தை கொடுக்கறவா. இவள்லாம் என்ன பண்றவ, பெருமாள் என்ன பண்ணுவ, சர்வபல பிரதோகி விஷ்ணுவும் எல்லா பலத்தையும் கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்க. அவளுடைய தயையை விட்டு அவள்னு கேட்டு ஒன்னு ஒன்னுக்கு ஒதுரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாசலா போறதை காட்டிலும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவளாக நீ இருந்துட்டு இருக்க. ஒன்னு இடத்துல நான் பிரார்த்தனை பண்ணலாமோ இல்லையோ, ஆகையாலதான் ஒன்னிடத்துல நான் வரேன் விஷகிரிநாதையே என்பதாக சொல்லுகின்றார். இது தவிரவும் இன்னும் சில காரணங்கள்லாம் இருந்துருக்கு அவளிடத்துல போகாமல் இருக்கிறதுக்கு. அவள்லாம் சுத்ரலா இருந்துருக்கா. இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவு என்ன, நாம இந்த விஷகிரிநாதனுடைய தயையாக இருந்துருக்கிற சீனிவாசனுடைய தயை இருக்க, அந்த தயையே நமக்கு பற்றாக இருக்கிறது இப்போ. இதுக்கு காரணம் சர்வபலத்தையும் கொடுக்கிறவள்ன்ற ஒரு விஷயத்த நாம சொன்னோம். இது தவிர இன்னும் பல காரணங்களும் இருக்கு, அந்த காரணங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். சர்வபலத்தையும் கொடுக்கக்கூடிய தயாதேவி, அவளுடைய திருவடியை பற்றி நம்மளுடைய பாபங்கள்லாம் போய் அனிஷ்ட நிவர்த்தி ஏற்பட்டு இஷ்ட பிராப்தி ஏற்படும்படியாக பண்ணணும் என்பதை சுவாமி தேசிகன் திருவாக்கினாலே சொல்லப்பட்ட தயாசதகத்தினுடைய அனுசந்தானத்தாலையும் தயாசதகத்தினுடைய அர்த்தத்தை கேட்கறதுனாலையும் நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும்னு மீண்டும் மீண்டும் அந்த சீனிவாசன் இடத்துலயும் தயாதேவியின் இடத்துலயும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடகேஷாய வேதாந்த குரவே நமஹா.